ಯಸ್ಯಾವತ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತುಃ ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷ್ವವಿಚಾರ್ಯತೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾಮನನ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀನೃಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೇಂಕಟನಾಥಾಯ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಗಂ. ಆಪಾದಚೂಡಮನುಭೂಯ ಹರಿಂಸಯಾನಂ ಮಧ್ಯೇಕವೇರದುಹಿತುರ್ಮುದಿತಾಂತರಾತ್ಮಾ ಅದೃಷ್ಟತಾಂ ನಯನಯೋರ್ವಿಷಯಾಂತರಾಣಾಂ ಯೋನಿಶ್ಚಿಕಾಯಮನವೈ ಮುನಿವಾಹನಂ ತಂ ಕಾಟ್ಟವೇ ಕಂಡಪಾದ ಕಮರನಲ್ಲಾಡಯುಂದಿ தேட்டரும் உதரவந்தம் திருமார்புகண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அறியாதி பிரான் அரங்கத்தமரன் முகத்து கரியவாகி புடைபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. திருப்பானாழ்வார் அருளி செய்த அமரநாதிபிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய 8வது பாட்டு பரியனாகி என்கிற பாட்டு. அந்த பரியனாகி என்கிற அந்த பாட்டினுடைய விசேஷார்த்தங்களை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கிறோம். பெரிய பெருமாளுடைய திருக்கண்களை வர்ணிக்கிற பாசுரம் இது. இந்த பாசுரத்தில் பெரிய பெருமாளை நிசும்மனாகவே நினைச்சு ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாடுகிறார். எம்பெருமானுடைய திருக்கண்கள் ரக்ஷகமுமாய் சேஷியுமாய் உபாயமுமாய் உபேயமுமாய் பாதகமுமாய் இருக்கும் அப்படின்னு பூர்வாச்சாரியார் சொல்லியிருக்கார். அதாவது எம்பெருமானுடைய அந்த கண்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த தன்மை, நான் இருக்கிறேன் உங்களை எல்லாம் ரட்சிப்பதற்கு அப்படின்றத அந்த கண்கள் காட்டித்தரதான். தூயாய் சுடர்மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தன் தாமரை கண்ணா ஆயா அலை நீர் உலகேழும் முன்றுண்டவாயா முன் உண்டவாயா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. திருநறையூர் பாசுரம் திருமங்கையாழ்வார் நாச்சியார் கோயிலுக்கு எழுந்தொழினார். நாச்சியார் கோயிலில் நறையூர் நம்பிய மங்களாசாசனம் பண்றார். அந்த சமயத்தில் இந்த நறையூர் நம்பி நம்மையெல்லாம் ரட்சிப்பவன் அல்லவா, அதை அவனுடைய அந்த கண்களே காட்டி தருகின்றனவே அப்படின்னு ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்றார். எம்பெருமானே நறையூர் நம்பியே பரிசுத்தமானவனே, குளிர்ந்த அந்த கிரணங்களையுடைய பூர்ண சந்திரன் போல சகல பிராணிகளுக்கும் தாயாய் நின்று கிருபை பண்ணி அருளுகிற அந்த குளிர்ந்த தாமரை கண்களை உடையவனே, கிருஷ்ணனாக அவதாரம் செஞ்சவனே, அலைகளோடு கூடின அந்த சமுத்திரத்தினால சூழப்பட்ட 7 லோகங்களையும் அந்த பிரளயம் வந்த சமயத்தில் விழுங்கிய அந்த திருவாயை உடையவனே, இப்படியாக ஆபத்து காலத்தில் எல்லாரையும் காக்கின்றவனாக ஆபத் சகனாக தோழனாக இருக்கிற உன்ன உபகாரம் அறிஞ்ச நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு திருநறையூர் பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் எம்பெருமானுடைய அந்த தாமரை கண்கள் நமக்கு ரட்சகமாக இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறார். இத சுவாரஸ்யமாக பூர்வாச்சாரியால் அனுபவிச்சிருக்கார். அதே மாதிரி எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் நான் தான் உலகத்துக்கெல்லாம் சுவாமி அப்படின்றத தெரிவிக்கிறதாம். ஆக அந்த சேஷியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு உண்டு. நினைக்கிறேன் தெய்வங்கள் நெடுங்கன் இளமான் இனிப்போய் அனைத்து உலகமுடைய அரவிந்த லோச்சனனை திணை திணையும் விடாள் அவன் சேர் திருக்கோளூர்க்கே மனைக்கு வான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனலே. சுவாமி நம்மாழ்வார் திருக்கோளூர் எம்பெருமான் அந்த பெருமாளிடம் ஈடுபாட்டுடன் அந்த பெருமாளை தான் அவதரித்த இடத்திலே இருந்து கொண்டே மங்களாசாசனம் செய்கிறார். அந்த பெருமாளை நினைச்ச உடனே ஆழ்வார் பெண் தன்மையை எய்தினார். நாயிகாபாவத்தை அடைஞ்சார். பராங்குஷ நாயகியாக ஆயிட்டார். இந்த பராங்குச நாயகி திருக்கோளூர் பெருமாளையே நினைச்சுன்னு உட்காந்துருக்கா. அதை பார்த்த அவருடைய திருத்தாயார் கூறுகிறார் போல் பாசுரம். அப்படி பெருமாளையே நினைச்சுன்னு உட்காந்துருந்த அந்த பராங்குச நாயகி ஆத்துல காணோம், எங்க போயிருப்பா? அந்த திருக்கோளூர் நம்பியோட இவள் புறப்பட்டு போயிட்டா. ஆக தன் பெண் தன் நாயகனோடு சென்று விட்டாள் அப்படின்றத தெரிஞ்சுண்டு தாயார் திருத்தாயார் ரொம்ப கஷ்டப்படுறாள். ஆக நான் எப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கவாளுக்கு சொல்லுவேன்? அவகிட்ட சொன்னா அப்படியான்னு ரொம்ப பரிவா கேட்கற மாதிரி கேட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என் தலை மறைஞ்ச உடனே பரிகாசம் பண்ணிப்பா ஒத்தருக்கு ஒத்தர். ஆக என் பக்கத்து வீட்டுக்காரிகளையோ அல்லது எதிர் வீட்டுக்காரியோ நம்பி நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது, என் வீட்டு விஷயம். ஆனால் அப்படினால நாம் இங்க இருக்கிறவா கிட்ட சொல்லி லாபம் இல்லை, ஆகாசத்தை பார்த்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக ஆகாசத்தை பார்த்தால் திருத்தாயார் மேல் உலகங்கள்ல இருக்கிற தேவதைகள் எல்லாம் பார்த்து அவ கிட்ட தன் உள்ள குமுறலை அவள் வெளியிடுகிறாளாம் பராங்குச நாயகியினுடைய திருத்தாயார். நினைக்கிறேன் தெய்வங்கள், தெய்வங்களே எனக்கு ஒண்ணுமே தோணலையே, இந்த மாதிரி என் பொண்ணு பண்ணிட்டாளே. என் பெண் எப்பேற்பட்டவ, நெடுங்கண், அழகாக நீண்டு விசாலமாக இருக்கக்கூடிய கண் அழகு படைத்தவள், இளமான் மான் மாதிரி இருக்கக்கூடியவள், அதுவும் சின்ன வயசில் இருக்கிற இளமானவள். அவள் என்ன பண்ணா, அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனனை சர்வலோக சுவாமியாக விளங்கக்கூடிய அந்த அரவிந்த லோச்சனன் அவன் கண்ணுக்கு மயங்கி அந்த செந்தாமரை கண்ணனை அவன் நமக்கு சுவாமி அல்லவான்ற அந்த எண்ணத்தோட அவ கிளம்பிட்டா. திணைத்தனையும் விடாள், அவனை சிறிது நேரமும் சிறிது போதும் அவனை விடாதவளாக அவன் சேர் திருக்கோளூர்க்கே அவன் வர்த்திக்கிற அவன் நித்தியவாசம் பண்ணுகிற அந்த திருக்கோளூர் திவி தேசத்துக்கே போயிட்டாள். மனைக்கு வான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனளே, தன் குடிக்கு இது பெரிய பழி என்பதையும் அவன் நினைச்சு பார்க்கலையே. செல்ல வைத்தனளே, சடக்குன்னு போயிட்டாளேவள் அப்படின்னு நம்மாழ்வார் அழகான ஒரு பாசுரத்தை பாடுகிறார் திருவாய் மொழியில. திணைத்தனையும் விடாள் அப்படின்னு இங்க சொன்னதுனால திணைனா க்ஷணகாலமும் அர்த்தம். இங்க திணைன்னு ஒரு தானியம் இருக்கு, அது ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த தானியம் எவ்வளவு சிறியதோ அவ்வளவு சிறு பொழுதும் அந்த எம்பெருமானை விட்டு பிரிய அவளுக்கு மனசு இல்லையாம். அதை சொல்லணும் ஆழ்வாருக்கு. அந்த பதத்தை அந்த சொல்லை கையாள்றார், திணைத்தனையும் விடாள்னு சொல்றார். ஆக பராங்குசராயியை அப்படியே ஈர்க்க பண்ணக்கூடிய அப்படியே ஆகர்ஷிக்கக்கூடிய நிலையில எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் இருந்தபடியினால அந்த திருக்கண்களை நம்பி அவள் இவன் தான் நம்மை காப்பவன் அப்படின்ற அந்த திடமான அத்தியவசாயத்தோட திடமான அந்த எண்ணத்தோட அவள் கிளம்பிட்டாள். ஆக எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு சேஷித்துவம் என்கிற தன்மை உண்டு அப்படின்றத ஆழ்வார் நமக்கு கொடிச்சு காமிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு உபாயத்துவம் உண்டு, அவன்தான் அணுகத்தகுந்தவன், அவன்தான் உபாயம் அப்படின்றதையும் இந்த கண்கள் காட்டி தருகின்றனவாம். கமல கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி. கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கியன் நெற்றியுளானே. திருவாய் மொழியில முதல் பத்துல இருக்கக்கூடிய பாசுரம். தாமரை கண்ணன் அந்த எம்பெருமான் எனது கண்களுக்கு இலக்கானான் அப்படின்றார் ஆழ்வார். நானும் அவனை காண்கிறேன், இதுவரை அவனை காணப்பெறாத நான் இப்பொழுது எவ்வாறு காணும் பாக்கியத்தை பெற்றேன் அப்படின்னா, அந்த பெருமான் தனது திருக்கண்களாலே அஞ்ஞானம் முதலிய தோஷங்கள் தொலையும்படி கடாட்சித்து அருளினான், அதனாலே நான் அந்த எம்பெருமானை கண்டேன். மற்றும் உள்ள எல்லா இந்திரியங்களும் அந்த பெருமானுக்கே விதேயங்களாக ஆயின. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் தாமரையில் உதிச்ச அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ணவன் இல்லையா? ஆக தாமரையில் உதித்தவனாயும் ஞானாதி பரிபூர்ணனாயும் இருக்கிற அந்த பிரம்மாவையும் நெற்றிக்கண்ணனாகிய அந்த சிவபெருமானையும் தோற்றுவித்து அவர்கள் மூலமாக சாத்விகர்களான அந்த தேவர்களோடு கூடின உலகங்களையெல்லாம் படைப்பவன். ஆக இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என் நெற்றியிலே நின்று அருளினான் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில. இந்த எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு உபேயத்துவமும் உண்டுன்றார். அதாவது சகலவிதமான பலத்தை தரக்கூடிய நிலையில அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கிற அப்படின்னால அதை விசேஷிச்சு சொல்றாள். செங்கனிவாயின் திறத்ததாயும் செஞ்சுழல் மேல் முடித்தாழ்ந்ததாயும் செங்கொடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் திங்களும் நாளும் விழா வராத தென் திருப்பேரையில் வீத்திருந்த நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. திருவாய்மொழியில இருக்கிற பாசுரம். ஆழ்வார் நாயிகா பாவத்தை சுமந்து அடியேன் முன்னாலேயே விஞ்ஞாபனம் பண்ணியிருக்கேன். ஆழ்வாருக்கு எம்பெருமானிடம் ஈடுபாடு என்பதானது பெருகிவிட்டால் அந்த எம்பெருமானிடம் அவர் காட்டுகிற அந்த அன்புனுடைய அந்த மிகுதியினால அந்த எம்பெருமானை சேர வேணும் கிட்ட வேணும்ன்ற ஒரு ஆசையானது அவருக்கு அதிகமாயிடுத்தான. அந்த ஆசை என்பது சமஸ்கிருதத்தில் துவரான்னு பேசப்படுகிறது. ஆக அந்த துவரான வேகம், அந்த வேகம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் அந்த துவரா என்கிற அந்த ஸ்ரீலிங்கமான அந்த சொல்லுக்கு ஏற்றாற்போல் தான் பெண் தன்மையை எய்தி நாயிக்கையாக மாறி அந்த நாயிக்காபாவத்தை ஏறிட்டு கொண்டு ஆழ்வார்கள் பாசுரம் பாடுவது வழக்கம். பராங்குஷ நாயகி தென் திருப்பேரை மகர நெடுங்குழை காதன் அந்த பெருமாள் விஷயமாக ஈடுபாடை காண்பிக்கிறாள். முதல்ல அந்த எம்பெருமானுடைய அந்த கனி போன்ற அந்த வாய் அழகை தரிசித்தாள். ஆஹா, இந்த மாதிரி வாய் அழகு உண்டா அப்படின்னு அதிலேயே கொஞ்ச நாள் ஈடுபாட்டை காண்பித்தாள். உடனே எம்பெருமானுடைய அந்த திரு அபிஷேகம் ஆழ்வார் கண்ணுக்கு தென்பட்டது. நம்மாழ்வார் கண்ணுக்கு உடனே அந்த திரு அபிஷேகம் அதாவது கிரீடம், அந்த கிரீடத்தை பார்த்து ஆஹா எப்பேற்பட்ட கிரீடம், அப்படியே பிரகாசிக்கிறது, சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது அப்படின்னு அதில் ஈடுபட்டாள். உடனே ஆழ்வாருடைய அந்த கண்கள் எம்பெருமானுடைய அந்த திருத்தோள்களிலே அலங்கரிக்கின்ற அந்த சங்காழ்வான் சக்கரத்தாழ்வான தரிசித்தன. ஆஹா, எப்பேற்பட்ட சங்கு, எப்பேற்பட்ட சக்கரம்னு அந்த சங்கு சக்கரங்களில் ஈடுபட்டாள். உடனே நம்மாழ்வாருடைய கண்கள் எம்பெருமானுடைய திருக்கண்களை நோக்கின. ஆஹா, எப்பேற்பட்ட கண்ணழகு அப்படி சொல்லி அந்த கண் அழகிலேயே அப்படியே நின்றுட்டார். அதுக்கப்புறம் வேற அவயவத்தில் ஆழ்வார் போக முடியல. ஆழ்வார் அங்கேயே அந்த கண்கள்லேயே ஆழ்ந்து அனுபவிச்சார் அப்படின்னு அந்த பாசுரம் சொல்றது. ஆக தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்துன்னு சொல்லிட்டார். எந்த பெருமாள் விஷயமாக ஆழ்வாருடைய ஈடுபாடு இந்த மாதிரி இருந்ததுன்னா, எப்போ மாசம் மாசம் தினந்தோறும் ஏதோ ஒரு உற்சவம் நடந்துட்டே, மாசம் முழுக்க உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த தென் திருப்பேரைன்ற திவி தேசத்துல எழுந்துள்ள அந்த எம்பெருமான் மகர நெடுங்குழை காதன். இப்ப போனா அங்க அந்த பேரை சொன்னா புரியாது, அந்த ஊர் இருக்கவாளுக்கு காதர் சுவாமின்னு சொல்லணும், ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா அங்க அப்படிதான் விவகாரம். ஆக அந்த தென் திருப்பேரையில அப்படி வீட்டிருந்து இருக்கிறானே எம்பெருமான், அவன் விஷயத்துல என்னுடைய நெஞ்சமானது அப்படியே ஈடுபாடு கொண்டது என்று தன் தோழியிடம் தெரிவிக்கிறாள் பராங்குஷ நாயகி. அதனால நான் இரண்டு அம்சங்களை இழந்து விட்டேன், என்னுடைய வெட்கத்தை நான் இழந்தேன், என்னுடைய அடக்கத்தை நான் இழந்தேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, பராங்குஷ நாயகி சொல்ற மாதிரி பாசுரம் எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த தன்மை இதனால பேசப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் அப்படியே இந்த கண்கள் பாடாய் படுத்துகின்றனவாம். இந்த கண்கள் ஒரு சமயம் அவளுக்கு பாதகமாகவும் இருக்காம். வேய்மறு தோளினை மெலியுமாலோ மெலிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா, காமறு குயில்களும் கூவுமாலோ, கணமையில் அவை கலந்தாலுமாலோ, ஆமருவினை மேய்க்க நீ போக்கு ஒரு பகலாயிரம் ஊழியாலோ, தாமரை கண்கள் கொண்டு உறுதியாலோ, தகவிலை தகவிலையே நீ கண்ணா. திருவாய்மொழியில் இருக்கிற பாசுரம், பத்தாம்பத்தில இருக்கிற பாசுரம். இந்த திருவாய்மொழிக்கு காலை பூசல்னு நம் ஆச்சாரியால் பேர் வச்சிருக்க. காலை பூசல் என்றும் மாலை பூசல்னு பாசுரங்களுக்கு பேர் வைக்கிற. அதாவது காலை பூசல்னு சொல்லி இந்த பத்து பாசுரங்கள் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் தங்களை விட்டு அவன் பசு மேய்ப்பதற்காக மாடுகளை மேய்ப்பதற்காக சென்று விடுவான், அவனுடைய விரகத்தை நம்மால சகிக்க முடியாதே, அவன் பிரிவை நம்மாலே தாங்க முடியாதே நினைச்சுண்டு கோபிகா ஸ்திரிகள் அவ படுற அந்த கஷ்டங்கள் அதையெல்லாம் தெரிவிக்கிற ஒரு பத்து பாசுரங்கள். இதை காலை பூசல் பதிகம்னு சொல்லுவார். பதிகம்னா பத்து பாட்டுகள் கொண்டது ஒரு பதிகம். ஆக அதே மாதிரி மல்லிகை கமல் தன்றல்னு ஒரு பத்து பாசுரங்கள் இருக்கு, அத மாலை பூசல்னு சொல்லுவார். இது நம்ம சம்பிரதாயத்தில் வழக்கம். அப்பேற்பட்ட நிலையில சுவாமி நம்மாழ்வார எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் அப்படியே பாடாய் படுத்துகின்றனவாம். வேய் மறு தோளினை மெலியுமாலோ, மூங்கில் போன்ற அந்த தோல் அழகு படைச்ச இவள் அப்படியே மெலிஞ்சு போயிட்டாளே, அத அந்த எம்பெருமான் கவனிக்கலையே, நான் மெலிஞ்சு காணப்படுறேன், எதுக்காக மெலிஞ்சுட்டேன், அவனையே நினைச்சிருக்கேன், அதனால மெலிஞ்சுட்டேன், அதுவும் நான் தனிமையா வேற இருக்கேன், அதை அவன் பார்க்கவே இல்லையே. ஆக அப்படி சிறிதும் நோக்காமல் இருக்கானே. காமறு குயில்களும் கூவுமாலோ, இந்த சமயத்தை பார்த்து நானோ கஷ்டப்பட்டிருக்கேன், நானோ அந்த எம்பெருமானை நினைச்சு நினைச்சு அப்படியே மெலிந்து போய்விட்டேன், அதுவும் தனிமையா இருந்திருக்கேன். இந்த நிலைமையெல்லாம் அவன் கணிசிக்காமல் அவன் இருக்கானே. இந்த சமயம் பார்த்து இந்த அழகி இந்த குயில்கள்லாம் அப்படியே தங்களுடைய அந்த துவனியை எழுப்புகின்றனவே, சப்திக்கின்றனவே, அந்த மாதிரி சப்திச்சா எனக்கு ரொம்ப அசக்கியமா இருக்கு, நாராசமா இருக்கு, கேட்கறதுக்கே எனக்கு பிடிக்கல, அசக்கியமா இருக்கு எனக்கு. அது மாத்திரமா, கணமயல் கணமையில் அவை கலந்தாலுமாலோ, இந்த திரள் திரளாக கூட்டம் கூட்டமாக இந்த மயில்கள்லாம் சேர்ந்து அப்படியே அந்த கேக்காரவம் சொல்லுவார், அந்த மாதிரி அவைகளெல்லாம் ஒரு விதமான சப்தத்தை எழுப்புகின்றனவே, எனக்கு இன்னும் அந்த விரகத்தை அதிகப்படுத்துறது இது. ஆமருவி நிறை மேய்க்க நீ போக்கு, பசுமாடுகளை மேய்க்கிறதுக்காக நீ போகிற இந்த கார்த்தால வேலை, ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ, இந்த ஒரு பகல் பொழுது என்ன மாதிரி இருக்கவாளுக்கு, ஆயிரம் யுகம் மாதிரி நிற்கிறதே. கண்ணா, உன் தாமரை கண்களை கொண்டு இந்த மாதிரி நோவுபடுத்துகிறாயே, தாமரை கண்கள் கொண்டு உறுதியாலோ, தகவிலை தகவிலையே நீ கண்ணா. ஆக யோசிச்சு பார்த்தா என்ன மாதிரி இருக்கிறவாளெல்லாம் இந்த மாதிரி நீ பாடாய் படுத்துறபடினால உன்னுடைய அந்த கண்களுக்கு கருணையே இல்லையா, ஆக உனக்கு கருணை இல்லையா கிருஷ்ணா அப்படின்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை அழகாக சுவாமி நம்மாழ்வார் வெளியிடுகிறார். ஆகவே எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு இருக்கக்கூடியதான தன்மை எப்பேற்பட்டதுன்றத நம் பூர்வாச்சாரியால் வர்ணிச்சது சொன்னேன். அதே மாதிரி ஆழ்வார்களைப் போலவே நம் ஆச்சாரியாலும் எம்பெருமானுடைய அந்த திருக்கண்களை வெகு அழகாக போற்றி பேசுகிறார்கள். அதீர்கம பிரேம துகம் க்ஷணோஜ்வலம் நசோரமந்த கரணஸ்ய பஸ்யதாம் அனுப்ஜம் அப்ஜம் நு கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விசாலயோர் திருஷோஹோ. சுவாமி கூறத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலை அழகர் விஷயமாக சாதிச்ச அழகான ஸ்லோகம், சுந்தரபாகுஸ்தவத்தில் இருக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினாலே திருமாலிருஞ்சோலை அழகருடைய அந்த திருக்கண்களை வெகு அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். செந்தாமரை போன்ற திருக்கண்கள்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தாராம் கூறத்தாழ்வான். அழகருடைய இந்த திருக்கண்களுக்கும் தாமரை மலர்களுக்கும் ஒருபடியாலும் ஒத்துமை காணப்படவில்லையே அப்படின்றார் கூறத்தாழ்வார். நீண்ட அப்பெரியவாய கண்கள்னு திருப்பானாழ்வாரும், இளங்கொழி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானைன்னு திருமங்கையாழ்வாரும் பேசும்படியாக எம்பெருமான் திருக்கண்கள் நீண்டு இருப்பது போலவே தாமரை நீண்டு இருக்கலையே. ஆகவே அந்த நீட்சிக்கு தாமரை மலர் ஒப்பாக ஆகாது. சரி, எம்பெருமான் திருக்கண்கள் அன்பை வெளியிடும் வண்ணமாக இருக்கின்றன. அவ்வாறாக நாம் பார்க்கிற தாமரை பூ இருக்கே, அந்த தாமரை பூ என்பதானது அன்பை வெளியிடாதே. அதாவது பெருமாளை சேவிக்கிச்ச எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதோறும்னு அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறா அமுதமே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, காணும் போதெல்லாம் நவம் நவம், அதாவது புதுசு புதுசாக விளங்குகிற அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு அதி சொல்ப காலமே, அதாவது சிறிது காலமே இந்த விகாசத்தோட மலர்ச்சியோட மலர்ந்து காணப்படுகிற இந்த தாமரை எப்படி ஒப்பாக ஆகும்? எம்பெருமான் திருக்கண்கள் கண்டவர்தம் மனம் வழங்கும்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, கண்டவருடைய மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளும்படி விளங்குகின்றன. இந்த தாமரை மலருக்கு அவ்வாறு இல்லையே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் திருக்கண்களை கூறத்தாழ்வான் அழகாக வர்ணிக்கிறார். ஆக எம்பெருமான் தாமரை கண்ணன் எப்படி சொல்ல முடியும்? அந்த தாமரை எம்பெருமான் கண்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த வைபவம் இந்த தாமரை மலர்களுக்கு இல்லையே அப்படின்னு அதை சொல்றதுல ஆழ்வாருடைய நோக்கம். அதே மாதிரி கூறத்தாழ்வான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி, கூறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே எம்பெருமானுடைய திருக்கண்களை ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். கருணாமிருத கூலம் உத்வகைஷா பிரணமத் ஸ்வாகிதிக்கு பிரசன்ன சீதா மயிரங்க தனோபகர்ணிகாட்சணோ சரிதோர் வீக்ஷண வீசி சந்ததி சியாத். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. எம்பெருமான் திருக்கண்கள் இரண்டும் இரண்டு ஆறுகள் நரவர், எப்பொழுதும் இவைகளில் அலை இருக்கும், ஆற்றின் இரு கரைகளையும் அணைத்துக் கொண்டு செல்லும், வந்தவர்களை நல்வரவு கூறி வரவேற்பன போல இந்த திருக்கண்கள் இருக்கின்றன, தெளிந்தும் குளிர்ந்தும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட குளிர கடாட்சிக்கின்ற இந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் இருக்கு, அந்த திருக்கண்கள் அந்த திருக்கண்கள் மூலமாக வருகிற அந்த கடாட்சம் அடியேன் மீது எப்பொழுதும் வேணும்னு பராசர பட்டர் பிரார்த்திக்கிறார். பெரிய பெருமானுடைய இரண்டு திருக்கண்களும் இரண்டு பெருக்காறுகளாம், அவற்றிலே இருந்து உண்டாகும் கடாட்ச பாதங்கள் அலைவரிசைகள், அவை அடியேன் மீது பாய வேண்டும் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அந்த அலைவரிசை எப்படிப்பட்டதுன்னா, திருவருளாகிய அமுத புனலை நிரம்ப கொண்டு இருக்கிறது. அடிபணிய வருபவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று ஆதரிச்சு அழைக்கிறது. கலக்கமில்லாமல் தெளிந்து குளிர்ந்து காணப்படுகிறது. இது எப்படி இருக்குன்னா, காசியில கங்கா நதியில் பல தீர்த்த கட்டங்கள் இருக்கின்றன. மணிகர்ணிகா காட்டுன்னு ஒரு இடத்துக்கு பேரு, அப்படியே இதற்கும் உபகர்ணிகான்னு பேரு சொல்லலாம்னு இருக்கு. ஆக உபகர்ணிகா காட்னு சொல்லலாமான் இருக்கு எம்பெருமானுடைய கண்களை பார்த்தா. அந்த மாதிரி சுவாரஸ்யமாக ஸ்ரீ பராசர பட்டர் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட திருக்கண்கள் படைத்தவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். ஆக கூறத்தாழ்வானும் ஸ்ரீ பராசர பட்டரும் ரொம்ப அழகாக எம்பெருமானுடைய இந்த திருக்கண்களை வர்ணிக்கிறார். ஆக சர்வேஸ்வரனுடைய அந்த திருக்கண்கள் நதி போன்று இருக்கின்றன என்றார் பட்டர். சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய இந்த திருக்கண்களை திருப்பார்கடலுக்கு சமானமா இருக்குன்னு சொல்லிட்டார். ஆலட்சிய சத்துவம் அதிவேல தயோத்தரங்கம் அபியர்த்தி நாம் அபிமத பிரதிபாதனாருகம் ஸ்னிக்தாயதம் பிரதிம சாலி சுபர்வநாத துக்தாம்புதேர் அனுகரோதி விலோச்சனம் தே. திருவஹீந்திரபுரம் தேவநாத பெருமாள் விஷயமாக தேவநாயக பஞ்சாசத்துன்னு ஒரு ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த தேவநாயக பஞ்சாசத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. தெய்வநாயகனே, உன்னுடைய திருக்கண்கள் திருப்பார்கடல் போல் இருக்கின்றன. திருப்பார்கடலிலே நீர் பிராணிகள்லாம் நிறைஞ்சிருக்கும். அலைகள் கடலின் கரையையும் கடந்து வீசிக்கொண்டே இருக்கும். வேண்டுவார் வேண்டிய பொருளை அதிலிருந்து பெறலாம். அது நீண்டும் அகன்றும் மிக அழகாக இருக்கிறது. சர்வேஸ்வரனே, உன் திருக்கண்கள் அடியாரிடம் எல்லையில்லாத கருணையை வெளியிடுகின்றன. இந்த திருக்கண்கள் நோக்கால் வேண்டியதை பெறலாம். இந்த திருக்கண்கள் பக்தர்களை, அதாவது சேத்தனரை நட்புடன் நோக்கும் தன்மையோடு கூடியிருக்கு. நீண்டும் அகன்றும் இருக்கின்றன. ஆகவே சர்வேஸ்வரா, உன்னுடைய திருக்கண்கள் திருப்பார்கடலை போல் இருக்கிறது என்கிறார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட திருக்கண்கள் எம்பெருமானுடைய திருக்கண்கள். அந்த திருக்கண்கள் அதே பேசுற மாதிரி இந்த இன்னிதனம் எந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கிறோமோ, எட்டாம் பாசுரம், இந்த பாசுரத்துல பரியனாகி வந்தன்ற இந்த பாசுரத்துல அந்த எம்பெருமானுடைய அந்த கண்களே பேசுற மாதிரி அழகாக வியாக்கியானம் பண்றார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார். ஆக அதை அழகா விவரிக்கிறார் அவர். ஆழ்வீர் திருப்பான ஆழ்வாரை பார்த்து அந்த கண்கள் சொல்கின்றன. ஆழ்வீர், எம்பெருமானுடைய திருவாயின் அழகில ஈடுபட்டு உம்முடைய மனதை பறிகொடுத்து நிற்கிறீரே, அப்படிப்பட்ட அழகு அந்த திருவாய்க்கு என்ன அப்படி இருக்கு? செய்யவாயின்னு நீர் சொன்னார் அந்த கண்ணை பத்தி. இந்த கண்கள் சொல்றதான், பெருமாள் கண்கள் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணீரே, அதனுடைய சிவப்பு நிறம் ஒன்றுதானே அழ்வீர் உம்மை கவர்ந்தது. என்ன பாரும், என்னிடத்தில் அந்த சிவப்பு நிறம் இருக்கிறது. சிவப்பு மட்டுமா இருக்கு, கருப்பும் வெளுப்புமாக பல நிறங்கள் இருக்கின்றன என் கண்கள்ல. இவையெல்லாமே ஒன்றோடொன்று சேர்ந்து எங்களுக்கு பரபாகத்துடன் மேட்சிங் அப்படின்னு சொல்ற மாதிரி அது மாதிரி மிகுந்த அழகை தருகின்றன. திருவாய்க்கு பெருமையாக அந்த எம்பெருமான் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத் சதாமேததகரீதம்னு ராமாவதார காலத்துல சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அந்த சொன்ன வார்த்தையை சொன்னது இந்த வாய்தானேன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒருவன், அதாவது ஒரு ஜீவன் எம்பெருமானை ஆசிரியிக்க வருகிறான் என்றால் யாரால் அந்த மாதிரி வரான் தெரியுமா? உலகில் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள், எல்லாருமே எம்பெருமானை ஆசிரியிக்க வரதில்ல. ஒரு சிலர் எம்பெருமானை ஆசிரியிக்க வருகிறார்கள் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? மகாபாரதத்துல சாந்தி பர்வாவில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேத் மதுசூதன சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறக்கும் போதே அந்த மதுசூதன கடாட்சம், ஹயக்ரீவ கடாட்சம் தன் திருக்கண்களாலே எவனை கடாட்சிக்கிற அந்த கண்களால அந்த எம்பெருமான் ஹயக்ரீவன் எவனை கடாட்சிக்கிறானோ அவன் ரஜோகுணம் தமோகுணம் இல்லாதவனாக சத்வகுணம் உள்ளவனாக ஆறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால மற்ற பலன்களை தரும் உபாயங்களை எண்ணாமல் மோட்ச பலனை தரக்கூடிய உபாயங்களையே அப்படிப்பட்டவன் எண்ணுவான். எல்லாருடைய முகத்திலும் கண்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கா? அது மட்டுமா, கிருஷ்ணாவதார காலத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன கிருஷ்ணன் ஆயுதத்தை எடுத்தானே, அவன் வார்த்தை பொய் வார்த்தையாக ஆகிவிட்டதே என்று நீ என்ன வேண்டாம், பஞ்சகர்களுக்கு சொன்ன வார்த்தை அது. ஆக அனுகூரர்களுக்கு சொல்லும் வார்த்தை அது மெய்மை பெரிவார்த்தையாக இருக்கும். ஆனால் அப்படினால அபயப்பிரதான வார்த்தை உண்மையாக இருக்கும். வச்சசா சாந்த்வயித்வயினம் லோச்சனாபியாம் பிபன் இவ அப்படின்றார் வால்மீகி. விபீஷண சரணாகதி நடக்கிற சமயத்துல தன்னை சரணமடைய வந்த அந்த விபீஷணாழ்வானை தன் அருகிலே இருக்கும் வானரர்கள் நம் கோஷ்டியில் இவனை சேர்த்துக் கொள்ள வேண்டாம்னு தடுத்த போதும் எம்பெருமான் அவனுக்கு நல்வார்த்தை அருளினான். ஸ்ரீராமன் அன்பினால் அகன்று விரிந்த தன் தாமரை கண்களாலே விபீஷணாழ்வான அப்படியே விழுங்கிடுற மாதிரி பார்த்து கொண்டே நல்வார்த்தைகளால அவனை சமாதானப்படுத்தி ஏற்றான் அப்படின்றார் வால்மீகி பகவான். அப்பொழுது ஸ்ரீராமன் அவயப்பிரதான சமயத்திலே அருளிய வார்த்தை அது சத்தியமானது. எனவே அடியார்களிடம் வாத்சல்யம் உண்டு என்பதை வெளிப்படுத்துவது இந்த திருக்கண்கள் தான். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய மேன்மைக்கு பிரகாசமாக இருப்பதும் அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் தான். ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்ய ஸ்மஸ்ரூஹு ஹிரண்ய கேச ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணஹ தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி அப்படின்னு சாந்தோக்யோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. சூரியனுக்கு நடுவிலே தங்கம் போல் அழகிய உருவை உடைய எந்த இந்த பரமபுருஷன் காணப்படுகிறானோ அவன் தங்கம் போன்ற அழகான மீசையையும் கேசங்களையும் எல்லா அவயவங்களையும் உடையவன். அவனுக்கு சூரியனால் அலர்ந்த தாமரை போன்ற இரண்டு கண்கள் இருக்கின்றன அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் வர்ணிக்கிறது. மேன்மைக்கு பிரகாசமாய் இருப்பது திருக்கண்களே ஆகும். அனைத்துலகம் உடைய அரவிந்த லோசனனை இன்னும் அழ்வாறு சொல்றார். அதபடினால இந்த கண்ணுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை இருக்கு. அவன் கண் அது சர்வேஸ்வரத்துவ சூச்சகம்ன்றார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆக அப்பேற்பட்ட அவன் சர்வேஸ்வரனாக இருக்கான்றத காண்பிச்சு தருது இந்த கண்கள் தான். அகம் பீதோஸ்மி தேவேஷ சம்சாரேஸ்மின் பயாவகே பஹிமாம் புண்டரீகாட்ச நஜானே சரணம் பரம். நித்திய சூரிகளுடைய தலைவனே, தாமரை கண்ணனே, பயத்தை கொடுக்கிற இந்த சம்சாரத்திலே அடியேன் பயப்படுகிறேன். அடியேனை காக்க வேண்டும். உன்னைத் தவிர வேறொரு உபாயத்தை நான் அறியவில்லை அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்றது. ஆகவே ஆபத்துக்கள்லேருந்து காப்பாத்துறதுக்கு பயன்படுவது எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் தான். அது மட்டுமா, தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூ மருவு கண்ணி எம்பிரானை பொன் மலையை நாம் அருவினேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாமலர் மாமருவி நிற்க தந்த நாமலர் பாமருவி நிற்க தந்த பான்மையை வள்ளலே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிற அழகான பாசுரம். ஆக அந்த எம்பெருமானுடைய அந்த போக்கியத்தை ஆக அனுபவிச்சுட்டே இருக்கலாம் நமக்கு தோணும் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த போக்கியத்தையினுடைய அந்த பிரகர்ஷம், ஆக போக்கியதா பிரகர்ஷம் உண்டாவதும் இந்த திருக்கண்களால் தான். ஆகவே எம்பெருமான் நித்திய சூரிகளை கண்ணழகாலே தோற்பித்தான். இவரை கண்ணியாலே அகப்படுத்தினான் அப்படின்னு அங்க ஈடு வியாக்கியானம். அதாவது நித்திய சூரிகள் அத்தனை பேரையும் தன் கண் அழகினாலேயே தோற்கடிச்சான் சர்வேஸ்வரன். ஆனா ஆழ்வாரை மட்டும் தன் கண்ணாகிய அந்த வலையில அப்படியே இவர் அகப்படும்படி பண்ணிட்டானா. சுவாரஸ்யமா சொல்றார், ஆக தண்ணீரை விட்டு பிரியாமல் பருத்த தண்டுடன் கூடி சூரியனால் அலர்த்தப்பட்ட தாமரை போன்ற எம்பெருமானவை எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் இருக்கின்றனன்னு யதா கப்யாசம்ன்ற அந்த ஸ்ருதி சொல்றது, அந்த உபனிஷத் மந்திரம் சொல்றது. யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணின்னு சொல்றது. தமோ குணத்துடன் கூடிய சூர்பனகை புண்டரீக விசாலாட்ச அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட ஈடுபட்டாளவள். எப்பேற்பட்ட கண்ணழகு, தாமரை மலர் போன்ற விசாலமான கண்ணழகுன்னு அவ சொல்லி ராமனிடம் ஈடுபட்டாள். மூக்கறுபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ராவணன் கிட்ட போய் அவள் நிற்கிறாள். உனக்கு இந்த மாதிரி உன்னை செஞ்சது யார் அப்படின்னு ராவணன் கேட்கிறான். உடனே சூர்பனகை தன்னை இந்த மாதிரி அந்த அண்ணன் நண்பிகள் ராமனும் லட்சுமணனும் பண்ணான்னு அந்த ராமன் பண்ணார்னு சொல்லணும். ராமபிரானை அப்படி நினைச்சின்றாளாம். நினைச்ச உடனே அந்த கண் அழகுதான் அவளை பாடாப்படுத்துறதாம். உடனே சிம்ஹோரஸ்தம் மகாபாகும் பத்மபத்ர நிவேட்சணம் ஆஜானுபாகும் தீப்தாஸ்யம் அதீவ பிரிய தரிசனம் கஜவிக்ராந்த கமனம் ஜடாமண்டலதாரிணம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவ வியஞ்சனான்விதம் அப்படின்னு சொல்லி வெய்ய வந்த வாயால வாழ்த்த ஆரம்பிச்சுட்டாளாம் சூர்பனகை. இதை நம்ம பூர்வாச்சாரியால் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல இது அழகாக எடுத்து சொல்லியிருக்கா. ஆக அது மாத்திரமா, அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் எல்லாரையும் பாடாய் படுத்துகின்றன. ஐந்திரம் சாந்திரம் காசகிருஷ்ணம் கௌமாரம் சாகடாயனம் சரஸ்வதஞ்சாபிசலம் சாகலம் பாணினீயகம்னு ஒன்பது வியாக்கரணம் உண்டு. வியாக்கரண சாஸ்திரம் சமஸ்கிருத இலக்கணம், ஒன்பது வகையான இலக்கணம் உண்டு, கிராமர். அந்த நவ வியாக்கரணங்களையும் நன்கு கற்று தேர்ந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. ஆகவே நவ வியாக்கரண பண்டிதனான அனுமனும் ராமபிரானே பத்தி சொல்ல ஆரம்பிக்கிச்சு. அவர் நினைச்ச உடனேயே சீதா பிராட்டி எதிர ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹா அப்படின்னு சொல்லி, ராமன் எப்பேற்பட்ட கண்ணழகு படைச்சவன், தாமரை கண்கள் போன்ற கண்கள் அவனுக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய அளவுக்கு அவன் கண்கள் இருக்குன்னு சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்றார் அனுமார். தாமரை கண்ணனாகிய அவனிட ராமனிடம் தன் ஈடுபாட்டை அந்த மாதிரி தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவதாரங்களிலும் அழகு குன்றாமல் தொடர்ந்து வருவது யாரால தெரியுமா? எங்களால தானே. அப்படின்றதான் கண்கள். எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் எடுத்த அந்த சமயத்துல அந்த மத்ஸ்ய மூர்த்தியை வர்ணிச்ச வியாசர் மத்ஸ்ய புராணத்துல மத்ஸ்யா கமலலோச்சனா அப்படின்றார். தாமரை கண்ணன் அந்த மத்ஸ்ய பெருமாள் அப்படின்றார். சரி, வராகாவதாரம் பெருமாள் எடுத்த சமயத்துல அதை வர்ணிச்ச வியாச மகர்ஷி மகாவராஹா ஸ்புட பத்மலோச்சனா அப்படின்றார். ஆக தாமரை கண்ணன் தெரிவிக்கிறார். சரி, ராமாவதாரம் பெருமாள் எடுத்த போது ராமோ ராஜீவ லோச்சனா தாமரை கண்ணன் ராமன் அப்படின்னார். சரி, பெருமாள் கிருஷ்ணாவதாரம் செஞ்ச சமயத்துல கிருஷ்ணனை வர்ணிச்ச சமயத்துல கிருஷ்ணஹா கமலபத்ராட்சா அப்படின்லாம் சொல்லி மகர்ஷிகள் எம்பெருமான் திருக்கண்களை அழகாக வர்ணிச்சிருக்காள். திரௌபதியும் தனக்கு ஆபத்து நேர்ந்த போது எம்பெருமானுடைய மற்ற அவயவங்களை பற்றி குறிப்பிடாமல், அதாவது எம்பெருமான திருவடியே தியானம் பண்ணிக்கலாம் இல்லையவள், அந்த மாதிரிலாம் சொல்லாமல் எம்பெருமான நினைச்ச உடனேயே அந்த தாமரை கண்கள் தான் அவளை ஆகர்ஷிச்சுதான் உடனே தாமரை கண்களை பற்றியே குறிப்பிடுகிறாள் திரௌபதி. சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீ காட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு சொல்றாள். ஆக நாயிகா பாவத்திலே சுவாமி நம்மாழ்வார் தென் திருப்பேரை திவிதேசத்து எம்பெருமான் மகர நெடுங்குழை காதன் திருமேனி அழகிலே அந்த திவ்யமான அவயவங்களின் அழகிலே இந்த திவ்யாயுதங்களின் அழகியிலே ஈடுபட்டு கடைசியில அந்த திருக்கண்களுடைய அழகிலே ஈடுபட்டு அப்படியே இருந்துட்டார். இதை முன்னாடியே அடியன் விண்ணப்பித்தேன். ஆக பராங்க சுவநாயகி அந்த மாதிரி தன் ஈடுபாட்டை அவள் அழகாக காமிச்சா. ஆக அப்படி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் எந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கண்களுடைய அழகில ஈடுபடுறாளோ அந்த நிலைமையில பெரிய பெருமாள் அரங்கநகர் அப்பனுடைய அந்த திருக்கண்களுடைய அழகில ஈடுபடுறார் திருப்பான் ஆழ்வார். இன்னி இதனம் இந்த பாசுரத்துல பெரிய பெருமாளை ரங்கநாத பெருமாளை அவர் வந்து நிசும்பனாகவே பார்க்கிறார். இப்ப பாசுரார்த்தத்துக்கு நாம் வருவோம். ஆக தமோ ஹிரண்ய ரூபேண பரிணாமம் உபாகதம்னு விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி தமோ குணமே ஹிரண்ய கசிபுவாக வடிவெடுத்தது என்கிறபடியே அப்படி இருக்கிற அந்த ஹிரண்யனை அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமையை ஆராயும் சீர்மைத்தேன் நம்மாழ்வார் அருளி செய்தபடி நிசம்ம ரூபியாய் வந்து தன் திருக்கையிலே இருக்கிற அந்த உகிர், அதாவது நகம், அந்த விரல்ல இருக்கிற நகம், அந்த நகத்தாலே கிழித்து போட்டான் அப்படின்றபடினால அப்படி கிழித்து போட்ட மாதிரி ஞான கையாலே என்னுடைய அவித்தியை கிழித்து போகட்டான் அப்படின்னு இந்த பாட்டுல திருப்பானாழ்வார் அழகாக தெரிவிக்கிறார். வாசுரார்த்தத்துக்கு வருவோம். பரியனாகி அப்படின்ற முதல்ல நிசம்மனை வர்ணிக்கிறார். முதல்ல மிகவும் பருத்த வடிவை உடையவனாய் கொண்டு நிசம்மன் அந்த பருத்த வடிவை வடிவோடு கூடியவனாய் இருந்து கொண்டு அப்படின்றார். பகவத்குணத்தை அனுசந்தித்து அதனாலேயே எப்ப பார்த்தாலும் பகவானையே நினைச்சென்றிருந்து அப்படியே உடம்பு அப்படியே நைந்து போகாமல் எம்பெருமானுடைய அந்த அந்த மேலாம் தன்மையை நினைச்சு பார்த்து அவன் சர்வசேஷி, அவனுக்கு நாம் எல்லோரும் தாசர்கள்ன்ற அந்த சேஷத்துவத்தை அறிந்து அதனால மெலிஞ்சு போகாமல் சர்வேஸ்வரனை ஆசைப்பட்டு அந்த தளர்ந்த உடம்பாய் அப்படி ஒசிஞ்சு போகாமல் பரியனாகி ஆக நிசும்மத்துக்கும் அப்படியே அவனை வந்து அவனுக்கு சமமான இருக்கணும் நாம் அப்படின்ற நிலைமையில அவன் மிகவும் பருத்த வடிவை கொண்டவனாக விளங்கினானாம் ஹிரண்யன். ஊட்டியிட்டு வளர்த்த பன்றி போலேன்னு இங்க வியாக்கியானம். அப்படி நல்லா நிறைய தீனி போட்டு வளர்த்த ஒரு நல்ல மொசுமொசு நல்ல ஒரு பன்னி மாதிரி உடம்ப நல்ல பருமனா வச்சிருக்கானாம். அப்படிப்பட்ட நிலையில பரியனாகி அது மாத்திரம் இல்ல, ஆறா அமுதே அடியேன் உடலம் என்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய ஒருக்குகின்ற நெடுமாலேன்னு திருக்குழந்தை ஆறாமுதாழ்வான் விஷயத்துல சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தபடி சரீரத்தை இழைப்பித்து இவன் வந்து மெலிஞ்சு இல்ல, பரமேஸ்வர சம்ஜோ அஜ்ஞ கிமன்யோ மையவஸ்திதே ததாபி மர்த்து காமஸ்துவம் பிரபிரவீஷி புனப்புனஹா. மூடா, நான் இருக்கையில பரமேஸ்வரன் பெயருள்ள வேறொருவன் இருக்கானா? அப்படியும் சாக விருப்பம் கொண்டு பிரகலாதா நீ மீண்டும் மீண்டும் அவனையே சொல்றையே அப்படின்னு சொல்றான் ஹிரண்யன். அப்படி சொன்ன மாதிரி அகங்கார மமக்காரங்களாலே அப்படியே பூண் கட்டி தன் தேகத்தை நன்னா பருத்த தேகமாக இருக்கும்படி பண்ணிட்டு இருக்கானாம் ஹிரண்யன். ஏவ முக்தஹா அஸ்வபாகேன பலவான் பிரம்ம ரக்ஷசா அமர்ஷவ சமாபன்னோ நச்சகிஞ்சித்தம் அப்ரவீத்து. கைசிக புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. நம்பாடுவானாலே இப்படி சொல்லப்பட்ட பருமனான அந்த பிரம்ம ரக்ஷசு கோபம் கொண்டவனாய் அவரிடம் வார்த்தை ஒன்னும் சொல்லல அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆக அந்த பிரம்ம ரக்ஷச பத்தி சொல்லச்ச அது ரொம்ப பருத்து இருந்ததுன்னு சொன்ன மாதிரி இவனும் பருக்க பண்ணின சரீரத்தோட இருந்தானாம் ஹிரண்யன். ராஜாக்களுக்கு சிலர் நன்னா அவனுக்கு நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுத்து வளர்க்கிற மாதிரி, அதாவது ராஜாக்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு சில காவல் பன்னிகளை வளர்ப்பாளாம், பிராணிகளை வளர்ப்பாளாம், அதுக்கு நிறைய ஆகாரங்கள் கொடுத்து வளர்க்கிற மாதிரி அந்த நிசம்மனுக்கு அவருடைய அந்த திரு நகங்களுக்கு இறை போடும்படியாக தேவர்கள் வரங்களாலே ஊட்டியிட்டு வளர்த்து வச்சார்கள். ஆக மேல இதால வரக்கூடிய அனர்த்தம் அறியாமல் வரம் கொடுத்தும் அவர்கள் பருக்க வளர்த்தார்கள் அவன ஹிரண்யன. ஆக அந்த மாதிரி அவன் பருமனா இருந்ததும் எம்பெருமான் அவன் சந்தோஷப்படுவதற்கு அது உறுப்பாக ஆயிடுத்து அப்படின்னு சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறாள். பரியனாகி வந்த, அப்படி உடம்பு பருத்த உடம்போடு கூடியவனாக அப்படி வந்தானாம். ஐயோ வந்துட்டானே, நம்ம பெருமாளுக்கு என்ன ஆகுமோ, நம்ம நிசும்மனுக்கு என்ன ஆகுமோன்னு இவர் வயிறு பிடிக்கிறார். இவர் வைத்து பிடிச்சா ஐயோ நம்ம பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோன்னு இப்பொழுது தாம் வயிறு பிடிக்கிறார். ஆக இன்னும் அந்த இரண்யன் வந்துட்டு இருக்கா மாதிரியே அந்த அவதாரம் நடந்து அந்த ஹிரண்யவதம் நடந்து எப்போ ஆயிடுத்து, எத்தனையோ யுகம் தாண்டிடுத்து, இருந்தாலும் திருப்பான் ஆழ்வார் இப்ப வரா மாதிரி நினைச்சிண்டு அவர் ஆக இன்னும் வருகிறானாக காணும் இவருக்கு தோற்றுகிறது வியாக்கியானம். இப்போதோ இப்ப வந்து இருக்கா மாதிரி நினைச்சுட்டாராம் திருப்பான் ஆழ்வார். ஆக அவன் அனுகூலனாக வரல, பரியனாகி வந்து உடம்பு பருத்த உடம்போட அவள் வந்தான் ஹிரண்யன்னா அவன் வளர்ச்சி அவன் அனுகூலனாவா வந்தான் வரல. பகவத் தத்துவம்ன்றே ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஆக உண்டுன்னு சொல்றவன அவளை வந்து சொல்றவன நலிகைக்காக அவனை வந்து இம்ச பண்றதுக்காக தான் வந்தான். அப்பேற்பட்ட அந்த கிரௌரியத்தை நினைச்சு பயப்படுறாராம் திருப்பான் ஆழ்வார். பரியனாகி வந்த அது மாத்திரம் இல்ல, அந்த இரண்யன் எப்படி இருந்தான் சுவாமி தேசிகன் அழகாக சாய்க்கிறார். சர்வ லோகத்திலும் உள்ள தமஸ் எல்லாம் திரண்டு ஒரு வடிவு கொண்டார் போலே அதிஸ்தூலனாய் மகா மேரு நடந்தார் போலே எதிர்த்து வந்தன்னு சாய்கிறார். ஆக எல்லா லோகத்திலையும் இருக்கிற அந்த இருள் இருக்க அந்த இருள் அப்படியே இருட்டெல்லாம் ஒண்ணு சேர்த்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அந்த இருட்டு உருவம் தான் அந்த ஹிரண்யனாம். ஆக அப்படி அதி ஸ்தூலமாக மகாமேரு பருவத்தம் நடந்து வரா மாதிரி எதிர்த்து வந்தானாம். பரியனாகி வந்த அவன் வந்தது யாருனர் அவுணன் அசுரனான அந்த ஹிரண்யன். ஆக இப்படியாக பகவத் பாகவத விஷயம் என்றால் அவன் அப்படியே சிலிர்த்து எழுந்து கோபப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அசுரீம் யோனிம் அப்படின்னு கீதையில சொன்ன மாதிரி அவன் அசுர அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் ஆனபடினால அவன் அந்த புத்தி மாந்தியத்தோட மூடனாகவே அவன் இருக்கான். அப்பேற்பட்ட அந்த அசுரன் ஹிரண்யகசிபு அவனனுடல் கீண்ட அந்த ஹிரண்யகசிபுனுடைய உடலை கீண்டான் சர்வேஸ்வரன் சும்மன். நரசிம்ஹத்தினுடைய மொரார்ந்த முகமும் மொரார்ந்த முகமும் நகமடிக்கொண்ட உதடும் செருத்து நோக்கின நோக்கும் குத்தமுறுக்கின கையும் கண்டபோதே பொசுக்கின பன்றி போலே மங்கு நாரை கிழிக்குமா போலே கிழித்தபடி அப்படின்னு வியாக்கியானம். ஆக நிசும்மன் அவருடைய அந்த திருமுக மண்டலத்தை வர்ணிக்கிறார். ஆக அப்படியே அந்த கோபத்தோடு கூடின அந்த திருமுகம் அப்படியே நாக்க அப்படியே உள்ளுக்குள்ள மடிச்சுண்டு அந்த கோபத்தை அப்படியே காமிக்கிற அந்த உதடுகள் அப்படியே கோபமா பார்க்கிற அந்த விழி ஆக அப்படியே அவனை முறுக்கி அப்படியே அவனை சாகடிக்கணும்ன்ற நிலைமையில அந்த திருக்கைகள் அப்படி இருந்துண்டு அந்த நிசும்ம வடிவை தாங்கி அப்படியே இந்த இரண்யன மங்கு நாரை கிழிக்கிற மாதிரி கிழிச்சுட்டானாம் சர்வேஸ்வரன். மங்கு நார்னா தாழை நாரை கிழிக்கிற மாதிரின்றார் நாயனார். சுவாமி தேசிகன் அழகாக சாய்க்கிறார். திரண்ட தோல் இரணியன் சினம் கொள் ஆக ஆகம் ஒன்றையும் ஒரு வாழை மடலை கிழிக்குமா போலே இரண்டு கூறி செய்தவனாய் என்றார். ஆக ஒரு வாழ மடலை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டார் பெருமாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக சாய்க்கிறார். உடல் கீண்ட அவனுடைய அந்த உடலை அந்த மாதிரி கீண்டான் சர்வேஸ்வரன். தன்னதான ஆத்ம வஸ்துவுக்கு அழிவு வராமல் அந்த மாதிரி அந்த காரியத்தை பண்ணாராம். ஆக இவனுடைய உடலை தான் அவன் கீண்டானே தவிர அந்த உடல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து அது எம்பெருமானுக்கு சொந்தமாச்சே. ஆனா அப்படின்னால தன்னதான ஆத்ம வஸ்துவுக்கு எந்த விதமான அழிவும் வராமல் அண்டாச்சியார் சொன்ன மாதிரி கிள்ளி கலைந்தான்னு சொன்ன மாதிரி இங்க அகங்கார ஹேத்துவான அந்த தேகத்தை அப்படி கிழிச்சு போட்டாராம் சர்வேஸ்வரன். நிசுமனாக அவதாரம் பண்ணி அப்பேற்பட்ட உடல் கீண்ட அவன் யாருன்னா அமரர்க்கு அறிய அமரர்கள் தேவதைகள் பிரம்மாதி தேவதைகளுக்கும் அணுக முடியாதவனாக அந்த நிசும்ம ரூபத்திலே எம்பெருமான் இருந்தான். அவதாரம் பண்ண சமயத்துல பிரம்மாதி தேவதைகள் நிசும்மன் கிட்ட வரத்துக்கு அஞ்சினார்கள். அந்த சமயத்துல பிரம்மா ஸ்ரீ மகாலட்சுமிய பிரார்த்தனை பண்ணார். யாரும் பாருங்கோ எங்களுக்கு தெரியலையே இந்த உருவம் ஒரு தலை சிங்கமா இருக்கு உடம்பெல்லாம் மனுஷ ரூபமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ரூபத்தை நாங்கள் பார்த்ததில்லை அப்படி சொல்லி அமிச்ச உடனே சாட்சாத் ஸ்ரீஹி பிரேஷிதா தேவைஹி திருஷ்டுவா தன் மகதத்பூதம் வர்ணிக்கிறார் மகரிஷி. அப்படி பிரம்மாதி தேவதைகள் கூட அணுக முடியாத நிலைமையில இருந்த போது மகாலட்சுமி மொல்ல மொல்ல சனை சனைகி அப்படி மொல்ல போய் கிட்டக்க போனோடனே எங்க ஆத்துக்கார் தான் இவர் சொல்லிட்டா. எப்படின்னா அந்த கண்களை பார்த்து சொல்லிட்டாளாம், கண் காட்டி கொடுத்துருத்தான். ஆக அந்த மாதிரி அமரர்க்கு அறிய பிரம்மாதி தேவர்களுக்கும் அணுக முடியாதவனும் இப்படி பிரகலாதனுக்கு எளிமையாக எளியனாக நிற்கிற அவன் பிரம்மரத்ராதிகளுக்கு கிட்ட முடியாத நிலைமையில இருந்தான். ஆக இதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை பிரமாணமாக இங்க வியாக்கியாத்தா காட்டுறார், அழகாக சொல்றார். குவாகம் ரஜ பிரகிருதி ரீச தமோதிகேஸ்மின் ஜாத சுரேதர குலே தவ குவ தவானுகம்பா ந பிரம்மணோ ந ச பவஸ்ய ந வீரமாயா யோமேர்பிதா சிரசி பத்மகர பிரசாதா. எம்பெருமானே, தமோகுணம் நிறைந்த இந்த அசுரகுலத்தில் பிறந்த ரஜோகுணம் மிகுந்த நான் எங்கே, உன் கருணை எங்கே, என் சிரசின் மேல் வைக்கப்பட்ட அந்த தாமரை கை அது பிரம்மாவினுடைய கை இல்ல, சிவபெருமானுடைய கை இல்ல, ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய திருக்கரம் இல்ல, உன்னுடைய திருக்கரம் அல்லவா சுவாமி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. ஆக அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் தேவதைகள் அணுக முடியாத அளவுக்கு மகிமை வாய்க்க பெற்றவன் அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் அழ்வாருக்கு எளியனாக காட்சி தரான். திருப்பானாழ்வார் சந்தோஷப்படுறார், தமக்கு எளியனாய் இருக்கிறபடியை சொல்கிறார். அதாவது தம்முடைய அந்த தாழ்மையை பாராதல் பாராதையே தம்மையே விஷயமாக ஆக்கி தன்னுடைய அந்த துஷ்கர்மாக்கள் ஏதாவது தப்பு தெரியாத பண்ணியிருந்தா அதை எல்லாத்தையுமே சவாசனமாக போக்கி, அதாவது ஒண்ணுக்கும் கொஞ்சம் கூட அவர்கிட்ட அணுகாதவாறு அதை எல்லாத்தையும் போக்கிட்டு தம்மை முழுக்க அனுபவிக்குமாறு அந்த பெரிய பெருமாள் ரங்கநாதன் பண்ணிட்டார் நினைக்கிறார் திருப்பானாழ்வார் சந்தோஷப்படுறார். அவன் எப்பேற்பட்டவன் அந்த பெரிய பெருமாள் அப்படின்னா ஆவீரர், காரணபூதன், ஜெகத்காரணபூதன். ஆக நிறைய குழந்தை பெற்றவன், நிறைய பசங்க பெற்றிருந்தாலும் அதுல ஒரு குழந்தைக்கு உடம்புல ஏதோ ஒரு குறை தென்பட்டா அந்த குழந்தை கிட்டதானே ரொம்ப வாத்சல்யத்தை காண்பிப்பான். அந்த மாதிரி இந்த சர்வேஸ்வரனும் ஜெகத்காரணம், அது உலகமெல்லாம் தோன்றுவதற்கு இவன் காரணமாக இருந்தாலும் ஒரு ஊன குழந்தை மாதிரி நான் இருக்கேன் ஆழ்வார் நினைச்சுக்கிறாராம். ஆக என்கிட்ட இருக்கிற இந்த அஞ்ஞான சக்திகளை எல்லாம் திருவுள்ளம் பத்தி, ஆக இவனுக்கு அஞ்ஞானம் இருக்கு, இவனுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாள் என்ன பண்றாராம், இந்த ஆழ்வாரை விஷயீகரிக்கிறான். ஆழ்வார்கிட்ட மிகுந்த வாத்சல்யத்தோட இருக்கானாம் சர்வேஸ்வரன். ஆக ஆதி அப்படின்றார். ஆக ஆதினா முன்னாடியே வந்து தான் முற்கோலி உபகரிக்கின்றான், வேக வேகமா வந்து ஆழ்வாருக்கு இவன் உபகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறானாம். ஆதி பிரான் பிரகலாத ஆழ்வானுக்கு எளியனான நிலையும் பிரம்மாதிகளுக்கு ரொம்ப அரியனாக இருந்த நிலையும் இது ரெண்டையும் நினைச்சு பார்த்தார் திருப்பான் ஆழ்வார். ஆனா அதே பெருமான் தன் விஷயத்துல அவன் உபகாரகனாக இருக்கானே அதை நினைச்சு பார்த்து ஆதி திரான் அப்படின்னு சொல்றாராம். பிரகலாதனுடைய அந்த விரோதியை வெகு வேகமாக முன்னாடியே வந்து அவன் போக்கின அந்த உபகாரத்தை நினைச்சு பார்க்கிறாராம். எப்பேற்பட்ட உபகாரம், அப்படி உபகாரம் பண்ணவன் பிரான் அல்லவா அப்படின்றாராம். ஆதி பிரான் பிரகலாதன் உலகமெல்லாம் தோன்றுவதற்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் காரணம், சர்வ காரணம் அவன்தான் சொன்னான். அவன் தகப்பன் ஹிரண்யன் அதை கேட்டு சகிக்காமல் இந்த தூண்ல இருக்கானாம் அவன் அப்படின்னு கேட்டானாம். உன்னுடைய அந்த காரணபூதன் இந்த தூண்ல இருக்கானான் தூணை தட்டி கேட்டானாம். உடனே பிரகலாதாழ்வான் சர்வாந்தராத்மாவாக அவன் இருப்பவன், எல்லா இடத்திலும் இருக்கான், தொய்யஸ்தி மையஸ்திச்சான்னு சொன்னானவன், ஆக இங்கேயும் இருக்கான் அப்படின்னு அந்த தூணை பார்த்து சொன்ன உடனே அங்கப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. நம்மாழ்வார் அந்த மாதிரி அருளி செய்தபடி அவன் தட்டின அந்த தூணிலே வந்து நிசும்ம ரூபத்தோட எம்பெருமான் அவதாரம் பண்ணான். அவ்வாறு தோன்றி அவன் தட்டின அந்த கைய பிடிச்சு பொன்பெயரோன் வாய் தகர்த்து மாறுவிடந்தான் அழ்வார் சொன்ன மாதிரி அவனை அப்படியே அந்த கதிப்பில அப்படியே அடிச்சு அவன் மார்பை கிழிச்சு பிரகடாத ஆழ்வானுடைய அந்த பிரதிஜா வாக்கியத்தை, அதாவது சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷித்தம்னு சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி அந்த பிரதிஜா சத்தியமா இருக்கு. நான் சொல்ற வார்த்தை பெருமாள் இருக்கார், பொய்யஸ்தி மைய உங்ககிட்டயும் இருக்கார் எங்கிட்டயும் இருக்காருன்னு சொன்ன அந்த பிரதிஜா வாக்கியத்தை அதை வந்து சத்தியமாக ஆக்கணும், மெய்யாக ஆக்கணும்ன்றதுக்காக ஆக தன்னுடைய அந்த காரணத்துவத்தையும் ஈஸ்வரத்தையும் நிலை நிறுத்தின அந்த உபகார விஷயத்தை எல்லாம் மனசுல வச்சுண்டு ஆதிப்பிரான்னு சாய்க்கிறார் அழ்வார். அது மாத்திரம் இல்ல, அவன் யார் அப்படின்னா அரங்கத்தமலன் கோயில்னு நம் சம்பிரதாயத்துல ஒரு திவிதேசத்தை சொல்றான்னா அது ஸ்ரீரங்கம் தான். ஆக கோயிலே எழுந்துள்ள இருக்கிற பரம பாவனனுமாகிய அந்த எபெருமானுடைய அப்படின்னு சொல்ற. ஆக அரங்கத்து அமலன் அவன் யாருன்னா ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கிறவன் ரங்கநாதன். இதனால இவன் இப்ப இனிமே நிசும்மனா இல்ல, அந்த ரங்கநாத பெருமாளே நிசும்மனாக ஒரு கால விசேஷத்தில் அவதாரம் பண்ணார். ஆகவே ஒரு காலத்திலே ஒரு தூணின் நடுவே வந்து தோன்றி பிரகலாத ஆழ்வான் ஒருவனுக்கு வந்த அந்த விரோதியை போக்கின அவன்தானே இன்னைய தினம் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அப்படி அழகாக சயனித்துக் கொண்டு எல்லா காலத்திலும் எல்லாருடைய விரோதிகளையும் போக்குவதற்காக அதற்கு தோதாக அனித்தாக அங்க ஒரு தூண்லேருந்து அவன் ஹிரண்யனை சம்ஹாரம் பண்றதுக்காக நிசும்மன் அவதாரம் பண்ணான். இங்க அரங்கநகர் அப்பன் இரண்டு தூணுக்கும் நடுவே கிடக்கிற அந்த கிடையாக, அதாவது ரெண்டு தூண் மாதிரி இங்க உபய காவேரி நடுவுல எம்பெருமான் அழகாக சயனிச்சிருக்கான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணாள். சிட்டனே சேணீர் திருவரங்கத்தாய் அழ்வார். அந்த திருவரங்கம் எம்பெருமானே ஸ்தோத்திரம் பண்ற நிலையில அவன் அந்த மாதிரி அந்த திவிதேசத்துல ஸ்ரீரங்கத்துல நித்தியவாசம் பண்றான். ஏதோ ஒரு சமயத்துல தோன்றி உடனே போயிடுறது இல்லாமல், அதாவது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னா அந்த அவதாரம் ஆன உடனே பெருமாள் பழையபடி தன்னுடைய தன்னடி சோதிக்கு எழுந்துவிட்டார். ஆக அவதாரம் போல் தீர்த்தம் பிரசாதித்து போகாமல் அவர் வந்து எப்பவுமே நித்தியவாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மனசுத்தியோட எம்பெருமான் ரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கிற காரணத்தினால அமலன் இங்க சொல்றார் திருப்பான் ஆழ்வார். அவருடைய முகத்து அவருடைய திருமுக மண்டலம் எப்பேற்பட்டது, சத்ய பசியத கிருஷ்ணசிய முகம் அத்தியருணேக்ஷணம். அந்த கோபிகைகள்லாம் அந்த கிருஷ்ணனை எப்படி அனுபவிச்சாலோ அதே அனுபவம் நகரத்துக்கு கிருஷ்ணன் வந்தவுடனே அந்த பிருந்தாவனத்தை விட்டுட்டு மதுரை நகரத்துக்கு வந்தவுடனே மதுராபட்டணத்துல இருக்கிற நாகரிகமான பெண்கள் ஆகா எப்பேற்பட்ட அழகு, எப்பேற்பட்ட கண்ணழகு அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த கண்ணழகை அவர்கள் வாயார வாழ்த்தி பேசின அந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தை இங்க சொல்லலாம். அது மாத்திரம் இல்ல, உன்முகம் மாய மந்திரம் தான்கோலோன்னு நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில அருளி செஞ்சபடி எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கு. அத்தி அருணேக்ஷணம் அப்படின்ற அந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்துல சந்திர மண்டலத்திலே இரண்டு தாமரை பூத்தார் போலேயும் ஒரு தாமரையிலே இரண்டு தாமரை பூத்தார் போலவும் இருக்கிற அந்த திருக்கண்கள் அது எப்படி இருக்காம், கரியவாகி அதாவது புண்டரீகம் போல் வெளுத்திருக்கிற அந்த திருக்கண்களுக்கு பரபாகம் மாதிரி மேட்சா இருக்கிற மாதிரி இரண்டு கருவிழியை உடைத்ததாய், அது மாத்திரம் இல்லாமல் அந்த மையிட்டு கருத்தார் போல அப்படி அந்த பெருமாளுடைய அந்த கண்களை நாம் தரிசித்த உடனேயே நம்முடைய ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகம் என்கிற தாபத்திரயங்களை எல்லாம் போக்கரிக்கும்படி குளிர்ந்திருப்பதாய், அதே மாதிரி தாகம் எடுத்தாருக்கு அவ தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தீர்த்தம் இருந்தா எப்படி இருக்குமோ, அப்படி விடாய்த்தாருக்கு முகத்திலே நீர் வெள்ளத்தை வெட்டி விட்டார் போல அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்காம். புடை பறந்து அந்த திருக்கண்கள் இன்னும் எப்படி இருக்குன்னா ரொம்ப விசாலமா இருக்காம், விசாலங்களாயினர் என்ன பக்கங்கள் எல்லாம் பரவி இருக்கின்றனவாம் இந்த திருக்கண்கள், அதாவது சமுத்திரத்தையே ஒரு குளமாக மாற்றிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பெரிய பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்கின்றனவாம். மிளிர்ந்து, அதாவது அலைகள் வீசுவது போல அவள் அந்த பெரிய பெருமாளுடைய திருக்கண்களிலே அப்படியே அலை மோதறதாம். திருப்பான் ஆழ்வார நாம் விஷயீகரிக்கிறோம் ஏற்பட்ட அந்த வேகம் இந்த திருக்கண்கள்ல தெரியறதாம். செவ்வரியோடி செவ்வரி படர்ந்து இருக்கு. ஆக சிவந்த கோடுகள் எம்பெருமான பெரிய பெருமானுடைய திருக்கண்கள்ல நிறைஞ்சு இருக்காம். இத நம் பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிச்ச ஸ்ரீயப்பதித்வத்தாலும் வாத்சல்யத்தாலும் சிவந்திருக்கை. இவன் ஸ்ரீயப்பதி லட்சுமியினுடைய நாயகன் லட்சுமிநாதன். அதே மாதிரி பக்தர்கள் விஷயத்துல வாத்சல்யத்தோடு கூடினவன். அதன் ஆனபடினால இவன் வாத்சல்யத்தினால இருக்கிறபடினால கண்கள் சிவந்திருக்குன்னு சொன்னான். அது மாத்திரம் இல்ல, ஐஸ்வர்யத்தாலும் வாத்சல்யத்தாலும் எம்பெருமானுடைய கண்கள் சிவந்திருக்காம். நீண்ட அந்த கண்கள் திருப்பானாழ்வார் இருக்கும் இடம் வரையில் அப்படியே நீண்டு வந்துருத்தான். அந்த அளவுக்கு அந்த கண்கள் நீண்டு இருக்கான். இது சுவாரஸ்யமாக ஸ்ரீ பராசர பட்டர் அனுபவிக்கிற ஒரு ஸ்லோகத்தை வியாக்கியானத்தில் அழகா சாதிச்சிருக்கா. கிருபையா பரையா கரிஷ்யமானே சகலாங்கம் கில சர்வதோட்சி நேத்ரே பிரதமம் ஸ்ரவசி சமாஸ்திருநாதே இதி தைர்க்கேன விதந்தி ரங்கநேதுஹு. பெரிய பெருமாளுடைய கண்கள் அருகில் இருக்கிற காது வரை நீண்டிருக்காம். இதை பராசர பட்டர் அழகாக விளக்கினார். ஸ்ரீரங்கநாதனுக்கும் பரம் யூகம் விபவம் ஹார்தன் என்கிற மத்தைய நிலைகளில் உள்ள எம்பெருமான்களுக்கும் இரண்டு இரண்டு கண்கள் தான் இருக்கின்றன. ஸ்ரீ ரங்கநாதனுடைய முகத்திலே இரண்டு கண்கள் தான் இருந்தால் இவனுக்கு என்ன சிறப்பு? மற்ற எம்பெருமான்களை காட்டிலும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு நம்ம கிட்ட அதிகமான கிருபை இருக்கே. பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டத்துல கிருபையோடு இருந்தாலும் அங்கு இருப்பவர்களுக்கு குறை ஏதும் இல்லை. ஆகவே இவன் செய்யும் அந்த உபகாரம் நீரிலே வாசம் செய்யும் மீனுக்கு மேலும் தண்ணீர் வார்ப்பது போல் இருக்கு அப்படின்னா நம்ம பூர்வாச்சாரியால். சரி, வியூக நிலையை எடுத்துட்டோமானா திருப்பார்கடல்ல எம்பெருமான் வியூக நிலையில சயனிச்சிருக்கான். ஆக வியூக நிலையிலோ திருப்பார்கடல்ல சனகர் முதலான யோகிகளுக்கு அவன் தரிசனம் தரான், நமக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது இல்ல. சரி, விபவ நிலைக்கு வந்தோமானால் ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண சமயத்துல அது அந்த சமயத்துல இருந்தவா சிலருக்கே அவன் கிருபை கிடைச்சது. குகப்பெருமாள் விதுரர் போன்றவர்களுக்கு அது கிடைச்சது. ராமாவதார காலத்துல குகப்பெருமாளுக்கும் கிருஷ்ணாவதார காலத்துல விதுரனுக்கும் கிடைச்சது. சரி, அந்தர்யாமியை எடுத்து பார்த்தோமானால் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமான் யோகம் செய்வர்களுடைய அவளுக்கு மாத்திரம் அவன் தரிசனம் தரான். அந்த தரிசன பாக்கியம் அவளுக்கு மாத்திரம் கிடைக்கிறது. ஆனால் ஸ்ரீரங்கத்திலே அர்ச்சாமூர்த்தியாக சயனித்துக் கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் கால நியமம் பாராமல் தேச நியமம் பாராமல் இந்தந்த அதிகாரிகள் தான் தன்னை சேவிக்க வரலாம், இந்தவாறு தான் சேவிக்கலாம் அப்படின்னு அந்த நியமம் எல்லாம் வச்சுக்காமல் சேவிக்க வருபவர்கள் தாழ்வை எல்லாம் பாராமல் அவன் கிருபை செய்கிறான் ஸ்ரீரங்கநாதன். இந்த சம்சார மண்டலத்திலே ஓடுபவர்கள் அனைவரும் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினால்தான் எழுந்திருப்பேன், வரண்யாசம் பண்ணாதான் எழுந்திருப்பேன்னு அப்படி ஒரு சங்கல்பம் அணிந்து அந்த அரங்கநகரப்பன் ஸ்ரீ ரங்கநாதன் அந்த கோயிலிலே சயனித்துக் கொண்டிருக்கான். ஆகவே இவருடைய திருக்கண்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு! ஆனபடினால இந்த கண்களுக்கு ஒரு சிறப்பு தர வேண்டாமா? ஆகவே அந்த கண்கள் காது வரை நீண்டு போச்சான். உலகம் முழுவதும் தன் வசமாக நினைக்கும் ஒரு அரசன் முதலில் பக்கத்து தேசத்தை அவன் ஆக்கிரமிப்பது போல முதல்ல இந்த கண்கள் காது வரை நின்றனவாம். எம்பெருமான் திருமேனி முழுவதும் ஆக்கிரமிக்க வேணும்ன்று முதல்ல காது வரை நீண்டதாம். இதை சுவாரஸ்யமாக நம் ஆச்சாரியால் அனுபவிக்கிறார். அப்பெரியவாய கண்கள், அந்த கண்ணை பார்த்தா தன் கண்ணே பட்டுவிடும்னு பயந்துட்டு திருப்பான் ஆழ்வார் அப்பெரியவாய கண்கள்னர் அந்த கண்ண டக்கர் கண்ண மூழ்கிட்டாரான். ஏன்னா நம் கண் பட்டா பெருமாளுக்கு கண்ணெச்சில் பட்டுடுமே. ஆக அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு அங்க பெரியாழ்வார் சொன்ன மாதிரி இங்க அப்பெரியவாய கண்கள் அப்படின்றாராம். என்னை தாசனான அடியேனை பேதமை செய்தனவே. ராமபானத்தை விட கொடியதான அந்த கொடியவன அந்த எம்பெருமான் அவருடைய அந்த திருக்கண்கள் அப்படியே என்ன அபகரிச்சுடுத்து, ஆக என் ஞானத்தை இது அப்படியே அபகரிக்கிறது, அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும்னு நம்மாழ்வார் அருளி செய்தபடி தோஷங்கள் நீங்கும்படி கடாட்சிக்கின்றான் இந்த சர்வேஸ்வரன் அப்படின்றார் நம்மாழ்வார். அதனால ஞானம் ஏற்படும். ஆனால் திருப்பானாழ்வாருக்கோ அந்த ஞானத்தையும் இதே கண்கள் போக்கடித்து விட்டனவே, ஆக என்னை பேதமை செய்தனவே, ஆக நீண்ட அப்பெரியவாய கண்கள், அது இன்னும் அழகா சாய்க்கிறா பாருங்க, கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளுடைய திருக்கண்களில ஈடுபட்டு அழகாக பாசுரமிட்டார். இந்த பாசுரத்தினால பெரிய பெருமாள் கிட்ட அந்த நிசும்மன் படியும் உண்டு. அதாவது நிசும்மனாக பெரிய பெருமாளை அரங்கநகரப்பன இன்னை தினம் கண்டார் அழ்வார். அழகான அர்த்தங்களோடு கூடின இந்த எட்டாவது பாசுரம் பரியனாகின்ற பாசுரார்த்தத்தை நாம் அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.